சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் புதிய சுகநாதம் உடல் முழுதும் கேட்கும் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் அவளும் கொஞ்சம் பேசினாள் இருள் பொதிந்த கூந்தலில் அவனும் தன்னை மூடினான் மதனகலை கூடமே பெண்ணானதோ என்றானவன் உலகை மறந்தாள் கனவில் பறந்தாள் உலகை மறந்தாள் கனவில் பறந்தாள் பொன்மஞ்சமேதற்கு என்னெஞ்சம் இருக்க என்றாள் தந்தாள் நின்றாள் மயங்கி என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் புதிய சுகநாதம் உடல் முழுதும் கேட்கும் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் விரலோவியம் உடலில் எங்கும் தீட்டினான் பருவமெனும் வீணையை இடையில் மெல்ல மீட்டினான் பவளமலை மீதிலே உன்னூஞ்சலில் நின்றாடினான் விரக நெருப்பில் விழுந்த துடிப்பில் விரக நெருப்பில் விழுந்த துடிப்பில் என்னென்ன தவிப்போ என்னென்ன சீர்ப்போ அம்மா என்றால் தன்னை இழந்தாள் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் புதிய சுகநாதம் உடல் முழுதும் கேட்கும் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் என்ன சுகமோ முதல் முதல் தொடும் சுகம் முதல் முதலில் தொடும் சுகம் முதல் முதலில் தொடும் சுகம் முதல் முதலில் தொடும் சுகம்